ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம் புஜைக்ம ருக்ம வியாமோஹர சரிதராணி திரணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே ரகுலாபிராமம் ஸ்ரீமத் தங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்த மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராஹங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யோ அந்த பிரவிஷ மமவாதமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்தி தரஸ்வதாம் நான்யா சாஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணாநமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஸ்ரீமன்னூத்தரங்கநாதத்திராலப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தரலக்ஷ்மணாரத்திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்ததசுதாலட்சியாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்திர வாகதீசேமினம் பக்த்யாசிரயாமோ குரும் நவ்யவாகீச யோகீந்திர ஹயாச பரதேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மதம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹயக்ரீவ திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத் அபினவ வாகீஷ பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மகாதேசிகாய நம. நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருத்னம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிரசித்த மத்யாபயந்தி ஸ்வோதிஷ்டாயாம் சஜனகலசம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூஜையே வாஸ்து பூஜா. அன்னவயர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்தருடைய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியன்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. இந்த திருப்பாவை உபன்யாசத்துல இன்னைக்கு இரண்டாவது பாட்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடல் பையத்துயின்ற பரம நடி பாடினையுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பித்தையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகான பாட்டு. போன பாசுரத்தினால உபனிஷத் அர்த்தங்கள் எல்லாத்தையுமே நாச்சியார் சாதித்ததாக நாம பார்த்தோம். நாராயணனே நமக்கே பறைதருவான் அப்படின்னு சாதித்தால் அந்த நாராயணன் யாரு, எங்க இருக்கான், அவனை அடைவதற்காக நாம் என்னெல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணால் நமக்கு எந்த விதமான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களை இந்த பாசுரத்தில் சொல்றார். இந்த பூர்வ பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் சங்கதி அங்கதான் ஏற்படுறது. நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பரவாசுதேவனை பத்தி சொன்னா, இந்த இடத்துல வியூகாவதாரத்தை பத்தி சொல்றா, பெருமாளுடைய முதல் ஐந்து நிலைகளை பத்தி தெரிவிக்கிறதாக போன பாசுரத்திலேயே அடியன் விஜாபிச்சிருந்தேன். பரம் வியூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சாவதாரம் சொல்லக்கூடிய ஐந்து விதமான நிலைகள். அதுல முதல் பாசுரத்தினால நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொன்னப்பட்ட இடத்துல பரவாசுதேவனை பத்தி அங்க சொன்னதாக ஏற்படுறது. பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம்னு சொன்னா போல அந்த இடத்துல அந்த சாட்சாத் நாராயணன் நிறைய பாசுரங்கள்லாம் அங்க காட்டப்பட்டது. எம்பெருமான் நாராயணனுடைய ஒரு குணாதிசயங்களை அந்த நாராயணன் இப்ப வியூகமூர்த்தியாக எப்படி இருக்கான்றது இந்த பாசுரத்தினால சொல்லப்படுறது. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனை பாடி, பார்க்கடல்ல க்ஷீராப்திநாதனாக எவன் எழுந்தருளி இருக்கிறானோ அவன்தான் முன்னாடி சொல்லப்பட்ட நாராயணன் அப்படின்றது இந்த இடத்துல காட்டக்கூடிய சங்கதி. மேலும் பல சங்கதி சொல்லலாம் இந்த இடத்துல. முதல் பாட்டில் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர்னு சொன்னான். பகவத் அனுபவம் பண்றதுக்கு, பகவானை அனுபவிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, விருப்பம் உள்ளவர் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைக்கப்பட்டது போன பாசுரத்தினால. அங்க அதிகாரி நியமம் இல்லை. அந்த ஏற்கனவே சாதிச்சா போல, தேசிகன் சாதிச்சா போல, அந்தனர் அந்தியர்ன்ற பாசுரத்தில் சொன்னா போல, அதிகாரி நியமம் அன்றிக்கே அங்க இடத்துல விருப்பமுடையவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ருச்சியுடையவாள் எல்லாருமே அதிகாரிகள் அப்படின்னு அந்த இடத்துல காட்டப்பட்டது. உபநிஷத்துல சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு இருக்கு. தர்மம் சர அப்படின்னு ஒரு விதிவாக்கியம், அதுல ஜாதி பேதத்தினாலையும் ஆசிரம பேதத்தினாலையும் ஒரு பேதம் இருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கு. அந்த இடத்துல எல்லா தர்மங்களுமே எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு தர்மங்கள் தான் பொருந்தும் அங்க தர்மம் சரன்ற இடத்துல. ஆனால் சத்தியம் வத அப்படின்ற இந்த வாக்கியம் இருக்கு, இது எல்லாருக்குமே பொருந்தும், இதுவும் விதிதான் அதுவும் விதிதான். ஆனால் தர்மம் சர அப்படின்ற விதி சில பேருக்கு மட்டும் பொருந்தும், சில தர்மங்களை சில பேர் பண்ணலாம் சில பேர் பண்ண முடியாது, எல்லாராலையும் ஒரே மாதிரியான தர்மத்தை பண்ண முடியாது. அங்க ஜாதி பேதம் இருக்கு, ஆசிரம பேதங்களும் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த இடத்துல சத்தியம் வதன்ற இடத்துல இன்னார் இவாள் சத்தியத்தை பேசணும், இவாள் சத்தியத்தை பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. அந்த மாதிரியான ஒரு வாசி இல்லாமல் லோகத்தில் இருக்கிறவ மொத்த பேருக்கும் ஒரே துல்லியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது அப்படின்னால் ராஜசம்ஹிதை மூலமாக சத்தியம் வத அப்படின்ற விஷயமானது சொல்லப்படுறது. அதுதான் ஒரு, அதாவது இந்த அதிகாரிகள் எல்லாருமே அதிகாரிகள். எப்படி பகவத ஆசிரயனோ பாகவதாசிரயனோ ஆச்சாரியனுடைய ஆசிரயனோ இந்த விஷயங்களுக்கு அதிகாரிகள் அப்படின்னு நியத்தி இல்லையோ, இவர்கள் தான் அதிகாரிகள் இவர்கள் அதிகாரிகள் இல்லை அப்படின்னு நியத்தி இல்லையோ, அதுபோலயே இந்த விஷயத்துக்கும் இவால் தான் சத்தியம் பேசணும் இவால் தான் சத்தியம் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு நியத்தி எல்லாம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை சிக்ஷிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா. சில பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு, இப்படி இப்படி பண்ணணும்னு. ஆனால்தான் நாச்சியாரும் சில விஷயங்களை இதை சிக்ஷிக்கிறார் இந்த பாசுரத்து மூலமாக. அந்த சிக்ஷனார்த்தத்துக்கோசரம் தான் இந்த பாசுரம் ஆரம்பிச்சதுன்னு பெரியவாள் வியாக்கியானத்தில் காண்பிக்கிறார். சாஸ்திரவசியத்தும் நமக்கெல்லாம் தெரியும், இந்த பாட்டில் சாஸ்திரவசியத்தும் சொல்லப்படுறது. சாஸ்திரத்தினால இந்தந்த கர்மாக்கள் பண்ணணும், சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட இந்த கர்மாக்களை மட்டும்தான் பண்ணணும், இந்த சாஸ்திரத்தினால சொல்லப்படாத கர்மாக்களை பண்ணக்கூடாது அப்படின்னு லோகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்குமே சாஸ்திரவசியத்துவமானது இந்த பாட்டினால சொல்லப்படுறது. அதுவும் முதல் நாளே நம்ம அவதாரிக்கிலே பார்த்தோம், பகவத்கீதைக்கும் திருப்பாவைக்கும் பல இடங்களில் நம்மளால சாமியம் காட்ட முடியும்னு. அதுபோலவே இந்த இடத்துலையும் நம்மளால சாமியம் காட்ட முடியறது. 11வது அத்தியாயத்தில் பெருமாள் சாதிக்கிறார், யஹா சாஸ்திர விதி உசுஜிய வர்த்தத்தே காமகாரதா நசசித்தியம் அவாப்னோதி ந சுகம் ந பரமாங்கதிம் அப்படின்னு. இது 11வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம். எவன் ஒருத்தன் சாஸ்திர விதியை மீறி மனம் போனபடி நடந்துக்கிறானோ அவன் ஆமுஷ்மிக்க பலத்தை எதையுமே அவன் அடையிறதே கிடையாது. அந்த ஆமுஷ்மிக்கமான சுகமானது எதுவுமே அவனுக்கு கிடைக்காது. அவனுக்கு பரகதி பிராப்திக்கே அவனுக்கு பிரசக்தின்றதே கிடையவே கிடையாது. அதனால்தான் பெருமாளே ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு சொன்னார். அந்த ஆஜ்யா அதிலங்கனம் பண்ணக்கூடாது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை மீறி எவன் பண்றானோ அவனுக்கு எந்த விதமான நற்கதியுமே கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அதனாலதான் பகவத்கீதையில தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்தித்தவுன்னு சொன்னார். இது செய்யத்தக்கது இது செய்யத்தகாதது அப்படின்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு தான் நாம இப்படி முடிவு பண்றோம். ஆகையினால அந்த சாஸ்திர விஷயங்களை சொல்றதுக்காகத்தான் இந்த பாட்டு ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியறது. அதனால சாஸ்திரம்தான் பிரமாணம். இப்படி சாஸ்திர வசியத்துவம் சாஸ்திர வசியத்துவம் உள்ளவர்களுக்கே இந்த விஷயத்துக்கெல்லாம் அதிகாரிகள். இந்த சாஸ்திர வசியத்துவம் யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்கள் அதிகாரிகள் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த பாசுரமானது ஏற்பட்டது. ஏன்னா அதனாலதான் சிக்ஷணார்த்தம் சொல்லப்படுதுன்னு சொன்னோம். சிக்ஷணம் அப்படின்னா இது நல்லது இது கெட்டதுன்னு ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து சிக்ஷணம் பண்ணணும். சிக்ஷைய தீத்தி சிக்ஷணம். அப்ப சிக்ஷணம் பண்ணாதான் அவனுக்கு இந்த விஷயங்கள் தெரியும்ன்றதுக்காக இந்த பாசுரங்கள் மூலமாக நாச்சியார் நமக்கு சிக்ஷணம் பண்ணி காட்டுறான். பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சாதிக்கிறான். வையத்து வாழ்வீர்கள் மற்ற லோகங்களை காட்டிலும் இந்த பூலோகத்துல வாழற வாழ்க்கை ஒரு சிறப்பு இருக்குன்னு காட்டுறான். இந்த பாசுரத்துல இந்த பூலோகத்துல பாசுரத்தினுடைய சாரமான ஒரு அர்த்தத்தை அடியன் முதல்ல விஞ்ஞாபிச்சிடுறேன். அப்புறமா எவ்வளவு விஸ்தாரமா பார்க்க முடியுமோ அவ்வளவு விஸ்தாரமா பார்க்கலாம். இந்த பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நாம செய்யக்கூடிய வேலைகள்லாம் அடியேன் விஞ்ஞாபிக்கிறேன், அதையெல்லாம் கேளுங்கோன்னு நாச்சியார் சொல்றார். என்ன பண்ணோம், பையத்துயின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். இப்ப இந்த செய்ய வேண்டிய காரியங்கள் மூணு, செய்யக்கூடாத காரியங்கள் சிலதுன்னு இந்த பாசுரத்துல நாம பிரிச்சுக்கலாம் இல்லையா. பரமநடி பாடுறது, நாட்காலே நீராடுறது இல்லையா, அதே மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறது, ஐயமும் பித்தையும் ஆந்தனையும் கை காட்டி, இது மூணெல்லாம் இது மூணும் செய்ய வேண்டிய காரியங்கள். இப்ப நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், இதெல்லாம் செய்யக்கூடாதவைகள். அப்போ சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டவைகள் பரமநடி பாடுறது, நாட்காலே நீராடுறது, ஆந்தனையும் கை காட்டுறது. அப்போ பரமன் அடிபாடி நாட்காலே நீராடி ஆந்தனையும் கை காட்டி, இது மூணும் சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டது செய்ய வேண்டிய கிரியைகள். அப்ப செய்யக்கூடாதவைகள் விரத காலங்கள்ல செய்யக்கூடாதவைகள்னு பிரிச்சா நாச்சியார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு. அப்ப இந்த பாசுரத்தினால நமக்கு என்ன தெரிகிறது, இந்த பூலோகத்தில் பிறந்தவாளுக்குத்தான் ஏற்றம் இருக்கு, நாம் தான் கிருஷ்ணனை அனுபவிக்க போறோம். போன பாசர் சொன்னாலும் இல்லையோ, சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேல் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேணி செங்கன் கதிரமதியும் போல்முகத்தான்னு சொன்னாரோ இல்லையோ. அப்ப அப்படிப்பட்ட விசேஷங்களுடன் பொருந்திய அந்த நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னால் பார்க்கடலில் பையத்துயின்ற, அவன் பார்க்கடல்ல பையத்துயின்று கொண்டிருக்கிறான், பார்க்கடல்ல கண் வளர்ந்து கொண்டிருக்கிறான்னு சாதிக்கிறான் இந்த இடத்துல நாச்சியார். அப்போ அந்த பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான சேவிக்கிறதுக்கான ஒரு தன்மை ஒரு அதிகாரித்துவம் யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு அருகதா யாருக்கு வரும்னா நமக்கு வரும். சரி, நமக்கு எப்படி பார்க்கடல்ல தூங்கிட்டு இருக்கவன யோக நித்திரையில இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இகலோகத்துல இருந்துட்டுன்னு கேட்டால், அந்த பார்க்கடல்ல எந்த பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கானோ வியூகாவதார மூர்த்தியா இருக்கானோ அவன் நம்முடைய கோகுலத்துல வந்து பிறந்திருக்கான் இல்லையா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொல்லி அவன் நம்முடைய கோகுலத்திலே வந்து நம் கண்ணதிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட பெருமாளை அடைவதற்காக நாம இந்த நோன்பானது நோற்கப்படுகிறது. அப்ப அந்த நோன்பு நோக்கணும் அப்படின்னால் ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், ஒரு விரதத்தை அனுஷ்டானத்துல கொண்டு வரணும் அப்படின்னால் நமக்கு இந்த செய்யும் கிரிசைகள் தேவை. செய்யாத விஷயங்கள் தேவை. இப்ப இந்த விஷயங்கள்லாம் அதனால்தான் நமக்கு பட்டியலிட்டு காட்டுறான் நாச்சியார். அதனாலதான் ஆரம்பத்திலேயே அடியன் விஜாபிச்சேன், சின்ன விஷயங்களை சிக்ஷிக்க வேண்டி இருக்கு. அதிகாரிகள் எல்லாரும் அதிகாரிகளா இருந்தாலும் சிக்ஷணம் அப்படின்னால் சுயம் பிராட்டியா போயிட்டபடினால அவள் நமக்கு சிக்ஷணம் பண்றா இந்த பாசுரத்தினாலன்னு தெரியறது. அப்போ வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணம் பாவைக்கு. போன பாசுரத்துல போதுவீர் போதுமினோ அப்படின்னு சாதிச்சாள். இப்ப திருப்பாவை அப்படின்றது ஒரு உயர்ந்ததான ஒரு விரதம், ஒரு மார்கழி நீராட்டம் அப்படின்றது இது ஒரு விரதம். இந்த விரதத்துக்கு ஏற்கனவே சொன்ன போல யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்கோ அவெல்லாம் வாருங்கள் அப்படின்னு சாதிச்சா. அப்ப இச்சைதான் முக்கியம் இல்லையா, இச்சானுகிரகீதமா தான் காரியங்கள் இருக்கும். எப்ப இச்சையே இல்லையோ செயல்ல ஈடுபாடு இருக்காது. அப்போ அதை அனுஷ்டிக்கக்கூடிய எண்ணங்கள் யாருக்கு இருக்கோ அவ வரலாம், நிர்பந்தம் இல்லை, எல்லாரும் அதிகாரிகள்னு சொன்னார். ஆனா இப்ப இந்த பாசுரத்துல நீங்கள் எல்லோரும் அதிகாரிகள், யாரு இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அதிகாரிகள், வையத்து வாழ்வீர்கள் அப்படின்றார். இது ஒரு பிராச்சீன ஸ்லோகம் இருக்கு, பரத்வாஜ சம்ஹிதையில வரக்கூடிய ஸ்லோகம் இது. பசுர் மனுஷ பக்ஷிவா ஏத வைஷ்ணவ சம்சிரயா தேனைவதே பிரயசியாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம்னு ஒரு ஸ்லோகம். பசுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், சம்ஸ்கிருதத்துல பசு அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும் பேரு, மிருகம் அப்படின்னா மான்க்கு மட்டும் பேரு. தமிழ்ல சொல்ற மாதிரி கிடையாது, தமிழ்ல பசுன்னா நாம ஆத்துல இருக்கக்கூடிய பசுக்கு பேரு, மிருகம் அப்படின்னா எல்லா மிருகங்களுக்கும் பேரு. அப்படியே டூ டிஃபரண்ட் சம்ஸ்கிருதத்துல பசு அப்படின்னா எல்லா விலங்குகளுக்கும் பேர், நாலு கால் பிராணி எல்லாத்துக்கும் பசுன்னு பேரு. மிருகா அப்படின்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்துல மான்கு மட்டும்தான் பேர். அப்போ பசுர் மனுஷ பக்ஷிவான்ற இடத்துல பசுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், இல்ல ராட்சசனா இருக்கட்டும், யாராவது அந்த பகவான மனசுல தியானம் பண்ணி அவனை அடைந்து விட்டால் யாராக இருந்தாலும் ரட்சிக்கிறேன்னு சொல்றான் பெருமாள் இல்லையா. தேனைவத்தே பிரயசியந்தி பிரயாசியந்தி தத்விஷ்ணோகோ பரமம் பதம்னு சொல்றான். அப்ப யாரா இருக்கட்டும் என்ன வந்து சரணாகத்தின்னு பண்ணிட்டான்னா அவனை நான் ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. இது ராமாயணத்திலயும் வருது இல்லையா, விபீஷணன் உத்பபாத கதாபாணிகி சத்ருபி சக ராட்சசைகின்னு ராவண இடத்துல சண்டை போட்டு ராமரிடத்திலே போய் அடைக்கலம் புகுந்தால் அவன் விபீஷணன் என்ன சொல்றான், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராம ராகவாய மகாத்மனேன்னு சொல்றான். இப்ப நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க, யாரு வந்திருக்கேன்னு சொல்லுவோம், நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், க்ஷிப்ரம் ஒண்ணுத்துக்கும் உதவாகிறவன், பிராட்டியே அபகரிச்சுண்டு வச்சு போனவனுடைய தம்பி வந்திருக்கேன்னு சொல்லுங்க, நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், விபீஷன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அயோக்கியன்னு சொல்லுங்க, ராக ராட்சசம் வந்திருக்கான்னு சொல்லுங்க, ராவண உருப்படாத அந்த ராவனுடைய தம்பி வந்திருக்கான்னு சொல்லுங்க. லோகத்துல யாருமே எந்த காரியம் பண்ணக்கூடாதோ அப்பேற்பட்ட ஒரு மகத்பாபத்தை பண்ண அந்த ராக ராவனுடைய தம்பி வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஆனால் போய் சொல்லுங்கோ நிவேதய தூ இல்லையா, தயவு செய்து யாராவது போய் சொல்லுங்கன்னு சொன்னான். அப்போ வாங்க எல்லாரும் வரலாம், யாரு வந்தாலும் வரவேற்கிறேன். அப்ப யார் வந்தாலும் வரவேற்கிறேன்னு சொல்லும் பொழுது அப்ப யார் யார் வரணும், சத்தியம் வத சத்தியம் பேசுறவா வரணும். அப்ப சத்தியம் எப்படி பேசுறது, அப்ப லோகத்துல அசத்தியம் பேசுறவா இருக்கானா, யாருமே சத்தியம் பேசுறது ரொம்ப கம்மி, அசத்தியம் பேசுறவா தான் லோகத்துல ஜாஸ்தியா இருக்கா. பல விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அசத்தியம் பேசுறவா தான் இருக்கா. இப்ப அதை காட்டணும் மூலியம், அந்த தர்மங்களை காட்டணும் மூலியம். அப்ப இந்த தர்மங்களை இந்த லோகத்துல வாழ்ந்தவாளிடத்துல மட்டும்தான் நம்ம சிக்ஷணம் பண்ண முடியும், மத்த லோகத்துல வாழ்ந்தவாளுக்கு சிக்ஷணம் பண்ண வேண்டிய அவசியம் பிராட்டி கிடையாது. அப்ப அவ்வளவு சீக்கிரம் அவ அசத்தியம் வதன்னு அசத்தியத்தை பேச போறது இல்லவா. எங்கேயுமே பொய் பேசலாம். ஏதோ புராண கதைகள் வேணா நம்ம கதைகள் சொல்லிட்டு போலாம். இந்திரன் பொய் சொன்னா, இன்னொன்னு இடத்துல வேற ஏதோ ஒரு தேவத்தை பொய் சொல்லிட்டு அப்படின்னு நம்ம கதைகள் வேணா சொல்லலாம். புராண கதைகள்ல வாஸ்தவிகமா அவள் வந்து ராஜசம்ஹிதை போட்ட கட்டளை அவள் மீற போடுறது இல்ல. ஆனா இக லோகத்துல எல்லாரும் எல்லா விதமான காரியங்களும் மீறிண்டுதான் இருக்கும். தர்மத்தை பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி இருக்கும்போது இந்த லோகத்துல திருத்தினாதான், இந்த லோகத்துல பிறந்தவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கு பிராட்டிக்கு. அதனால வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னான். இன்னும் பெரியவாள் அழகா வியாக்கியானம் பண்றா இந்த வையத்து வாழ்வீர்கள் இடத்துல. அடியன் வாத்தியார் சுவாமி சொல்லுவார், வையத்து வாழ்வீர்கள்னு வெளிவல ஆயிட்டீங்க சம்போதன பிரதமையை எடுத்து ஒரு மணி நேரம் சாதிச்சு காட்டுக்குமா. அப்ப அந்த சம்போதன பிரதமா ரொம்ப முக்கியமா. இந்த திருப்பாவையில இருக்கிற பாசுரங்கள்லயே வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஒரு சம்போதனை, ஏ இந்த இகலோக ஜனங்களே அப்படின்னு கூப்பிடுற. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப முக்கியம். அப்ப பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களோ இல்ல விஸ்வாமித்ரன் திருச்சங்குமாரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கவனோ நமக்கு முக்கியம் இல்ல. இகலோகத்தில் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அப்போ வையத்து வாழ்வீர்கள் ஆண்டாள் கூப்பிடுறா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே. அப்ப இந்த லோகத்தில் இருக்கிற வாழ்க்குன்னு ஒரு பெருமை இருக்குமோ இல்லையோ? என்ன பெருமை இருக்கும் அப்போ இந்த லோகத்தில் இருக்கிற வாழ்க்கு? அப்போ மற்ற லோகங்களை இல்லாத ஜனங்களை காட்டிலும் இந்த லோகத்துல வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கு ஒரு பெருமையை நம்ம காமிக்கணும். அதுக்கு பெரியவாள் ஏகப்பட்ட வியாக்கியானங்கள் நமக்கு பண்ணி காட்டுறா. சொர்க்கலோகத்துக்கும் சரி பிரம்மலோகத்திலயும் சரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய வைகுண்ட லோகத்திலையும் சரி அதை காட்டிலும் அந்த லோகங்களை காட்டிலும் உயர்ந்ததான இந்த பூலோகம், இந்த பூலோகத்தில் பிறவியை உடையவர்களே அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார். இப்ப மத்த ஆழ்வார் பாத்துக்கோங்களேன், மத்த ஆழ்வார் இப்படி சொல்லவே இல்லை இல்லையா? ஆதலால் பிறவி வேண்டேன்னார் ஒரு ஆழ்வார், இனி பிறவி யான் வேண்டேன்னார் இன்னொரு ஆழ்வார், எனக்கு பிறவியே வேண்டாம் இதுவே போறோம் இல்லையா, இந்த லோகத்துல இருக்கிறது காட்டில எனக்கு வேற வேண்டாம், நான் என்ன சீக்கிரமா அழிச்சுட்டு போயிட்டுன்ற ஆழ்வார்கள்லாம். பேதை நூறு வேதம் பிராயம் வேதம் நூறு பிராயம் நூறுனு சொல்லிட்டு தொண்டடி பொழியாழ்வார் ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொல்லிட்டார், எனக்கு இந்த பிறவியே வேண்டாம். அதே தொண்டடி பொழியாழ்வார் இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், அரங்கனை தவிர வேற பற்றி பாடமாட்டேன்னு சொல்லிட்டு ரங்கநாதன் சேவையை காட்டில எனக்கு வேற எதுவும் முக்கியமே இல்லைன்னு பத்தியமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அதே தொண்டடி பொழியாழ்வாரும் காட்டுறார். அப்போ இந்த வையத்து வாழ்வீர்கள்ன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது நமக்கு தெரிகிறது. இந்த லோகத்தை காட்டிலும் வேற வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாளை சேவிக்கணும் அது எனக்கு உனக்கு வேணுமா அப்படின்னா எனக்கு வேண்டான்னு பல பேர் சொல்லியிருக்கா. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்க வேண்டிய காரிய தேவை நமக்கு இல்லை. அப்ப என்ன தேவை இருக்கு? இச்சுவை பெரிணும் வேண்டேன் அரங்கமா நகருள், அச்சுவை பெரிணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேனர். அப்போ அரங்கனை சேவிப்பதை காட்டிலும் எனக்கு வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய சேவை வேணும்னால எனக்கு வாண்டான்னு சாதிச்சார். அதே போல வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லும் பொழுது சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசேபி நமேபிலாசகன்னார், எனக்கு வரதராஜனை சேவிக்கக்கூடிய இந்த சேவையை காட்டிலும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சேவை எனக்கு, வைகுண்டத்தில் நீ வாசமே கொடுத்தாலும் எனக்கு வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷான்னு சொல்றார் வர சுவாமி தேசிகன். ராமாயணத்திலே வருதே ஆஞ்சநேயர் சொல்றாரு, பாவோ நான்யத்ர கச்சதீன்னு, நீ என்னோட வைகுண்டத்துக்கு வரையா வேண்டாம் எனக்கு தேவையில்லை அந்த இடத்துல, எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலி ஆஞ்சநேயர், எந்தெந்த இடத்துலாம் ராமாயணம் வாசிக்கிறாளோ அந்தந்த இடத்துல இகலோகத்திலேயே நான் இருந்துடுறேன், பாவோ நான்யத்ர கச்சதி, என்னுடைய எண்ணமானது வேற இடத்துல வராது, ராமனை தவிர என்னுடைய எண்ணம் வேற எங்கேயுமே போகாதுனர். அப்ப இதுக்கு காரணம் எங்க? இகலோகத்துல வாழ்ந்தால்தான் இந்த சுகங்கள் கிடைக்கும், பரலோகத்துல வாழ்ந்தால் இந்த சுகங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ பூலோகத்துல ஏகப்பட்ட திவ்ய தேசங்கள் இருக்கு இல்லையா, கோவில்களே இல்லாத சொர்க்கலோகத்தை காட்டிலும் 108 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய இகலோகங்கள் ரொம்ப வசதி இல்லையா. பிரம்மலோகத்திலையும் பகவானுடைய சன்னதி இல்லை, பிரம்மலோகத்துல பகவானுடைய சன்னதி இருக்கா போலயும் தெரியல. அதனால பிரம்மலோகத்தை காட்டிலும் வசந்தது இந்த பூலோகம். வைகுண்ட லோகத்துக்கு போனாலும் அங்கே அர்ச்சாவதார திருமேனியில பெருமாள் எழுந்தொழி இல்ல. எந்த பெருமாளை பார்த்து இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணம் வேண்டேன்னு சொன்னாரோ அந்த அர்ச்சாவதார திருமேனியா இருக்கக்கூடிய ரங்கநாதன், அதை காட்டிலும் வேற ஒண்ணு எதுவுமே தேவையே இல்லை. மந்திபாயும் வேங்கடம்னு சொன்னார் ஆழ்வார். அப்ப அந்த திருவேங்கட பெருமாளை சேவிக்கிறத காட்டிலும் வேற ஒன்னும் பெருசா தெரிகிற மாதிரி தெரியல. அப்போ வையத்து வாழ்வீர்கள் சொன்ன இடத்துல, ஏ ஜனங்களே, இந்த லோகத்துல சௌகரியமா இருக்கக்கூடிய ஜனங்களே, அப்ப இந்த லோகம் எப்பேற்பட்ட லோகம்? பெருமாள் பிறந்திருக்கான் அந்த லோகம். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் பூதபாவனஹ ஜனிஷ்யதி தத் பூஜார்த்தம் சம்பவந்து சுரஸ்திரியா. அவ பெருமாள் பிறந்திருக்கான் எங்க? பக்கத்துல நந்தகோகுலத்துல பெருமாள் பிறந்திருக்கான். அப்ப பெருமாள் பிறந்திருக்க கூடிய அந்த தேசத்தை விட்டுட்டு வேற ஒரு தேசம் நமக்கு அவனே கொடுப்பான்னா கூட அந்த தேசம் நமக்கு தேவையில்லை. அவ வாசுதேவ கிரகே சாட்சாத் பக்கத்துல இருக்க வசுதேவ கிரகே சாட்சாத் பக்கத்துல இருக்க வசுதேவருடைய கிரகத்துல பெருமாள் பிறந்திருக்கான். அப்ப அவனுடைய பூஜைக்கோசரம் ஜனிஷதி. அப்ப எல்லாரும் கூட மொத்த பேரும் அவனுடைய பூஜைக்கோசரம் தேவலோகத்திலிருந்து இறங்கி ஓடி வந்துடுறா இந்த லோகத்துக்கு. யாரு? கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்காக தேவர்கள்லாம் இறங்கி ஓடி வரா இந்த லோகத்துக்கு. அப்போ அவள்லாம் இந்த லோகத்துக்கு இறங்கி வரா, நாம இந்த லோகத்திலேயே பிறந்திருக்கோம். அப்ப நமக்குத்தானே கிருஷ்ணனை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அவளை காட்டிலும் அதிகமா இருக்கு. அதனால நாச்சியார் இங்க என்ன பண்ணா, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஒரு சம்போதனை பிரதமா போட்டு ஏ மகாஜனங்களேன்னு கூப்பிடுறா. அப்ப வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. ஏ ஜனங்களேன்னு கூட்டாச்சு, நாமும் நம் பாவைக்கு. அப்ப நாமும் நமக்குன்னு சில காரியங்கள் பண்ணணும். இது வியாக்கியானத்துல பெரியவாள் எடுத்திருக்கா, பூனைக்குட்டி நியாயம் குரங்கு குட்டி நியாயம்னு ஒன்னு அழகா ஒண்ணு சொல்ற. இந்த பூனையும் குட்டி போடுறது, குரங்கும் குட்டி போடுறது. பூனையுடைய குட்டி அங்கேயே இருக்கும், எங்க தாயார் குட்டி போட்டு வச்சோ அங்கேயே இருக்கும், அண்ணன் நவுந்து வராது. பூனையா தாய் பூனையா போய் அதை இங்கேருந்து கவி இன்னொரு இடத்துல வைக்கும், அங்கேருந்து கவி இன்னொரு இடத்துல வைக்கும். அந்த எஜமானன் இடத்துல சந்தேகம் வந்துருச்சுன்னா மாத்தி மாத்தி மாத்தி வைக்கும். குரங்கு குட்டி அப்படி கிடையாது, ஏதாவது ஒரு ஆபத்துனா அது ரெண்டு அடி எடுத்து வச்சதுன்னா தாய் எட்டு அடி எடுத்து வைக்கும், போய் டக்குன்னு கட்டின்றோம். எந்த சமயத்திலையும் விடவே விடாது, எத்தனை மரத்துக்கு மரம் தாவனாலும் குரங்கு குட்டி விடவே விடாது. அப்ப குரங்கு குட்டி விடவே விடாம எப்படி இருக்கோ அதே போல எந்த காலகட்டத்திலையும் நாமளும் பெருமாளை விடவே கூடாதுன்றதுக்காகத்தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சாதிச்சா. நாமும் நம் பாவைக்கு, அப்ப நாமும் நம் பாவைக்கு என்ன பண்ணணும், நாமளும் பெருமாளை சேவிக்கிறதுக்கான காரியம் பண்ணணும். கிருத்தியா கிருத்திய விவேகமானது இந்த பாசுரத்துல சொல்லப்படுறதுன்னு நான் வியாக்கியானத்துல, கிருத்தியா கிருத்திய விவேகம், இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்ற விவேகம். சரி, இது எப்படி தெரியறது அப்படின்னால், இது பெரியவாளுடைய வார்த்தைகள்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பெரியவாளுடைய வியாக்கியானங்களை பார்த்தால் தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, இன்னைக்கு தீர்த்தம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கான்னு ஒருத்தர் கேட்கறா வந்து, தீர்த்தம் சாப்பிடலாமா உபவாசமாச்சு, நாம எடுத்தோடனே பரவாயில்ல தீர்த்தம் தானே சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. அது சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா தீர்த்தம் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கா? சாஸ்திரம் எப்படி தீர்த்தம் சாப்பிடணும்னு சொல்றது? மடக்கு மடக்குன்னு வேலை வேலைக்கு ஒரு ஒரு சொம்பு சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, அதுதான் உபவாசம் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னு சொல்லல. சில பேர் பெருமாள் தீர்த்தம் எடுத்துட்டா பரவாயில்லன்றா, சில பேர் அது கூட கூடாது நிர்ஜல உபவாசத்துலன்றா. சாஸ்திரம் எது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதை பெரியவாள்கிட்ட கேட்டு அதை எப்படி சொல்றதோ அப்படி எடுத்துக்கணும். சாஸ்திரம் எப்படி சொல்றதோ நாம பொத்தாம்பசுவா சொல்லிடக்கூடாது எதையுமே. அப்படி ஏதாவது சாஸ்திரத்துக்கு விரோதமா சொல்லிட்டால் அந்த உபவாசத்துக்கு பங்கம் ஏற்பட்டுரும். ஆனா நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிதைகள், நாமும் இந்த நோன்புக்காக சில வேலைகளை செய்யணும், அதை நீங்க கேட்கறீங்களா அப்படின்றா சுவாமி தேசிகன். நியாச தசகத்திலேயே நமக்கெல்லாம் பிரதி தினம் சொல்லிட்டு இருக்க ஸ்லோகம், அதுலயே நமக்கு சொல்ற சுவாமி தேசிகன், அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபுன்னு சொல்ற. ஹே பிரபு வரதராஜா, நீ என்ன க்ஷமிக்கணும். ஏன், எதுக்காக? நான் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டேன், நான் பண்ணது தப்பா ரைட்டா எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. எதை சாஸ்திரம் வேணான்னு சொல்றதோ அதை பண்றேன், எதை சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்றதோ அதை பண்றதே இல்லை நான். அப்போ கிருத்தியங்களை பண்ணணும்னு தோணல, அகிருத்தியங்களை பண்ணணும்னு தோன்றது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த பாப்பங்களை பொறுத்துக்கோ. அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாஞ்ச அகரணம், இதை நீ எனக்கு தயவு செய்து பொறுத்துக்க மாட்டியா ஏ வரதான்னு பிரார்த்திக்கிறார். அப்போ திருப்பாவைன்ற இந்த நோன்புக்கும் சில செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, சில செய்ய தகாத காரியங்கள் இருக்குன்றத நாச்சியார் இந்த பாசுரத்தினால சொல்றார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு எல்லோரையும் கூப்பிடுறா. அதுவும் எப்படி கூப்பிடுறா, இந்த லோகத்துல வாழ கொடுத்து வைத்தவர்களே வாங்கோன்னு கூப்பிடுறா. அதுவும் ஒரு அழகான விஷயம், இந்திராதி தேவதைகள், இந்திரா வைகுண்டத்தை காட்டிலும் இந்த லோகம் சிறந்ததுன்றதுக்கு பெரியவாள் அழகா ஒரு வியாக்கியானத்தில் சொல்றா. இந்திராதி தேவதைகள் ஒரு யாகம், வாஜபேய ஹோமாதி யாகங்கள் பண்ணலாம். அப்தோர் யாம வாஜபேய ஹோமாதிகள்னு சொல்றா, அந்த யாகங்களை பண்ணலாம். தேவதைகளும் தங்களுடைய ஒரு க்ஷேமத்துக்காக பகவானை உத்தேசிச்சு யாகம் பண்றா. சரி, தேவதைகளுக்குன்னு சில யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு எப்படி யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி தேவதைகளுக்கு யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த யாகங்களை அவ பண்றா, அந்த யாகங்களை அவ பண்றா அப்படின்னா அவள் தேவலோகத்துல இருந்துட்டு பண்ண முடியாது யாகத்தை, கீழே வந்துதான் இந்த லோகத்துல பூலோகத்துல வந்துதான் யாகம் பண்ணோம், அங்கிருந்து பண்ணா பலன் கிடைக்காது. அப்போ இந்திராதி தேவதைகளே யாகம் பண்ணணும்னா இந்த லோகத்துக்கு தான் இறங்கி வரணும். அப்போ நம்முடைய பாரத தேசம் அவ்வளவு வசத்தியான தேசம், இங்கதானே தேவதைகள் இறங்கி வந்து யாகம் பண்ற மாதிரி பல மகரிஷிகள் இங்கதானே யாகம் பண்றா. அப்ப அப்பேற்பட்ட ஊர் இல்லையா இந்த ஊர், அப்ப அந்த ஊர்ல பிறந்தவர்கள் நாம எப்பேற்பட்டவர்கள், ஆழ்வார் சாதிக்கிறார்கள் இல்லையோ, கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்புறோன்னு சொல்லிட்டு, நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு. அப்ப ராமரோட சேர்ந்து இந்த லோகத்துல அந்த சமயத்துல ஜீவிச்சிருந்தவர்கள் எப்பேற்பட்ட பாத்தியம் பண்ணவர்கள். இத கம்பனே சொல்றானே, எவ்வுலகத்தோர் யாவரும் தவயம் செய்து ஏறுமான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அறுத்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம்னு சொல்றானோ இல்லையோ. அயோத்தி மாநகரத்தை பத்தி சொல்றான் கம்பன், வால்மீகியும் அயோத்தி மாநகரத்தை பத்தி சொன்னார். அப்போ நம்மாழ்வார் சொன்னா போல நற்பாலுக்கு உயித்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ள சொன்னா போல சொல்றான் கம்பன். எப்பேற்பட்ட விஷயம், தேவர்களும் சேர்ந்து இறங்கி வரக்கூடிய பூமி இல்லையா இந்த பூமி. இப்படிய மொத்த பேரும் நம்ம பேசிட்டே இருந்தால் அதை கேட்டுட்டு அவன் என்ன பண்றான், பெருமாள் பகவானே மே சர்வேஸ்வரன் என்ன பண்றான், வைகுண்ட லோகத்திலிருந்து இறங்கி இங்க அவதாரம் பண்ண ஆசைப்படுறான். அதுதானே நம்ம சொன்னோம், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், அவதாரிக்கையே சொன்னோம் இல்லையா. தசரதன் யாகம் பண்ணதுனாலே ராமன் பிறந்தா கிடையவே கிடையாது, அவன் முடிவு பண்ணான் தசரதனை தகப்பனா ஏத்துக்கிறதுக்காக. ஆத்மானம் மானுஷம் மன்னியன் ரெண்டும் கோ இன்சிடென்ட், ஒன்னா ஆயிடுச்சு. தேவர்கள்லாம் போய் வேண்டிண்டா ராவண்ண ஒழிச்சு கட்டணும்னு, சரி நான் பிறக்கிறேன்னா பிரம்மா வரம் கொடுத்துருக்கார், மனுஷனா மட்டும் பிறந்தால்தான் ராவண்ண கொல்ல முடியும், சரி அப்படியே மனுஷனா பிறக்கிறேன் போ அப்படின்னார். அப்ப என்ன முடிவு பண்ணார், ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம். அப்போ ராமன் முடிவு பண்ணார், தசரதன் எல்லாம் ஒண்ணும் முடிவு பண்ணவே இல்லை. அவ பெருமாளுக்கே ஆசை இந்த லோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஆனால் தான் ஆழ்வார் நான்முகனார் பெற்ற நாட்டுலேன்னு சாதிச்சார். எப்பேற்பட்ட ஊர் இந்த ஊர். ஆனால்தான் நாச்சியாரம் கிருஷ்ணாவதாரத்துடைய பெருமையை பேசறதுக்காக வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்குன்னு காட்டா. இது யாருக்கு சொல்லணும்? அதுதான் இந்த கிருத்தியா கிருத்திய விவேகம்னு சொன்னோம். இதை யாருக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? பெருமாள் பகவத்கீதையில சொல்றார், இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சனன்னு சொல்றார் 18 அத்தியாயத்துல கடைசியில. ஹே அர்ஜுனா, என்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு இதை சொல்லாத, தபஸ் இல்லாதவர்களுக்கு சொல்லாத, அத்தபஸ்காய எவன் ஒருத்தன் தியானத்தோட கூடின தபஸ் பண்ணலையோ அவனுக்கு சொல்லாத, எவன் ஒருத்தன் பக்தன் இல்லையோ அவனுக்கு சொல்லாத, அசூய இல்லாதவனுக்கு அசூய இருக்கிறவனுக்கு சொல்லாத. அப்போ இவர்களுக்கு சொல்லணும், இவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. அதே போல இந்த காரியங்கள் பண்ணணும், இந்த காரியங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பாசுரத்துல ஸ்பஷ்டமாவே நாச்சியார் காட்டுறான். அதுவும் ஆழ்வார் சொல்லும்பொழுது, எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கும் போது, பகவானுடைய சரித்திரத்தை சொல்லும் பொழுது எழுந்தும் பறந்தும் துள்ளிண்டு நாம் அந்த விஷயங்களை கேட்கணுமா? சில இடங்கள்லாம் பார்த்தால் ஆரம்பிக்கும் பொழுதே கொட்டாய் விட ஆரம்பிச்சிருவா பெருமாள் விஷயத்துல. ஆனால்தான் பாகவதத்துல சொல்லும்பொழுது நிகம கல்பத்தரோ கலிதம் பதம் சொல்லிட்டு ரசிகாக புவி பாவுகாகனு சொன்னான். ரசிகர்களா இருக்கணும் பெருமாளுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு, அரசிகர்களா இருக்கக்கூடாது. அதனாலதான் கேளுகிறோ செய்யும் கிரிசைகள் கேளுகிறோன்னு சொன்னான். அப்ப பெருமாள் விஷயம் இப்பேற்பட்ட ஒஸ்தியான விஷயங்கள், பகவானுடைய குணத்தை அனுபவிக்கணும் அப்படின்னால் ராமனுடைய திவ்ய திருவடியை தவிர ஹனுமானுக்கு எதுவுமே பிடிக்காது இல்லையா? மற்ற விஷயத்தை பார்க்கவே பிடிக்காது. ஆழ்வார் சாதித்தா போல என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இப்ப ராமனுடைய திருவடியை காட்டிலும் வேறொன்னு அவருக்கு பெருசாவே தெரியவே இல்லை. அதனால்தான் அவர் பாவோ நான்யத்ர கச்சதின்னு சொன்னார், பக்திஷ்ட நியதா வீரா அப்படின்னு அங்கேயும் ஒரு சம்போதன பிரதம போடுறா. பாவோ நான்யத்ர கச்சதி, இந்த ராம திருஷ்டியை தவிர வேற வைகுண்ட திருஷ்டியா இருந்தாலும் எனக்கு வேண்டான்ற. அப்ப அவ அப்படி இருக்கிறப்போ இந்த லோகத்துல நாம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்னொரு பாசுரம் பெருமாள் திருமொழியில குலசேகர பெருமாள் சாதிக்கிறார், கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மாலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடியேன் ஆவெனோ. அந்த பாசுரம் சொல்லும்போது குலசேகர ஆழ்வார், எவ்வளவு அழகான பாசுரம் இந்த பாசுரம், பெரிய ஐராவத யானையா இருக்கிறதுக்கு யானை மேல இருக்கக்கூடிய இந்திர பதவி எனக்கு வேண்டாம் இல்லையா? மாண்டு பிறப்பொழிந்து வைகுண்டம் புக்கவரும் மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடமேனர். நான் ஒருத்தருக்கு மோட்சத்துக்கே போயிட்டார், அவர் மோட்சத்துக்கே போய் வைகுண்டத்திலுக்கே போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன எண்ணம் வருமா, மாண்டு பிறப்பொழிந்து வைகுண்டம் புக்கவரும், அவளுக்கு பிறப்புன்றதே போய் இனி புனர்ஜென்மம்ன்றதே கிடையாது, நீ மோட்சத்துக்கு வந்துட்ட, நீ இன்னும் வைகுண்டத்திலேயே எனக்கு கைங்கரியம் பண்ணின்றேன்னு சொல்லினாலும் கூட அவளுக்கு கூட மீண்டு தொழ காதலிக்கும் வேங்கடமே. மறுபடியும் ஒருவேளை பூலோகத்துக்கு போய் திருவேங்கட பெருமாளை சேவிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமா? அந்த மாதிரி பிறவியா பிறவியே வேண்டாம்னு சொல்லி அர்ச்சராதி மார்க்கத்துல வைகுண்டத்துக்கு போனவர்கள்லாம் கூட திருவேங்கட பெருமாளை சேவிக்கிறதுக்காக கீழே இறங்கி வராளாம். இது குலசேகர பெருமாளுடைய பாசுரம். அப்ப அப்பேற்பட்ட பாசுரம் இல்லையா? நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு போனால் கூட இன்னைக்கும் பாருங்க, ஜருகண்டி ஜருகண்டி தான், 2 செகண்ட் தான், அதுக்கு மேல கிடையாது. ஒசரமா இருக்கிறவன் அதிர்ஷ்டம் பண்ணிட்டான்னா ஒரு 10 செகண்ட் சேவிப்பான் இல்லையா? கருடன் சன்னதியிலேன்னு சேவிச்சுட்டே போலாம் அவன். அப்படி ஒசரம் இல்லை, மூணு அடி நாலு அடி தான் இருக்கான், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, மொத்தமே ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் ஜெருகண்டி தான். ஆனால் ஜனங்கள் போகாமையா இருக்கா? அந்த பெருமாளிடத்துல அவ்வளவு ஏற்றம். இப்படி ஒரு பாசனம் பண்றாருன்னா எப்படித்தான் ஏற்றம் இருக்காம போகும்? அது நான் ஏதேனும் ஆவேனோ, மீனாய் பிறப்பேனோ, சாதிக்கிறாரோ இல்லையோ சுவாமியே ஆழ்வாரே. திருமலையில மரமா கூட இருக்கின்றார், திருமலையில படிக்கட்டா இருக்கின்றார், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோன்ற. நான் குலசேகர படியில போய் உட்கார்ந்துட்டு ஒரு படிக்கட்டா இருந்துன்னு உன்னையே பார்த்துட்டு இருக்க மாட்டேனா? ஆனால்தான் சாதிக்கும்பொழுது ஆரம்பத்திலேயே கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வம் இவ்வரசும் யான் வேண்டேன், எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவேனும். ஏதாவது ஒரு கம்பமா நிக்க மாட்டேனா? ஒரு அழகா பெரியவா ஒரு வார்த்தை சொல்லுவா, அடியன் வாத்தியார் சொல்ற வார்த்தை அது. இந்த வைதிகாலெல்லாம் இந்த பார்க்கும்போது கோவில்ல விநியோகம் வாங்கி சாப்பிட்டு அந்த கம்பத்துல சார்ந்து உட்காந்துப்பா, எந்த கம்பத்துல சார்ந்து உட்கார்ந்தாலும் அந்த கம்பத்திலேயே விநியோகத்தை வாங்கிட்டு தலை விட்டு வந்துருவா கைய. இது எவ்வளவு ஐசாட்டியம் இது! ஆனால் எங்க வாத்தியார் சாதிப்பர் அந்த கம்பத்துக்கு பெரியவாள் சொல்லுவாளாம், அந்த கம்பத்துக்கு ரெண்டு விதமான விசேஷமும் உண்டாம். பாகவதாருடைய சம்பந்தமும் ஏற்பட்டது, பெருமாள் பிரசாதமும் அந்த கம்பத்துக்கு கிடைச்சது. ஏதோ அந்த கையில ஏதாவது ஒரு துளியா ஒட்டி இருக்காதா? அந்த கம்பத்துக்கு பெருமாள் பிரசாதமும் கிடைச்சுதான் இல்லையா, அந்த கம்பத்துக்கு பாகவத ஸ்பரிசமும் கிடைச்சுதான். அப்ப அந்த அளவுக்கு குலசேகர ஆழ்வார் நான் திருவேங்கட மலையில ஒரு கம்பமா இருக்க மாட்டோமான்னு கேட்கிறார். அதனால ஆனாச்சியார் சொன்னா, பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொன்ன சொல்லும்பொழுது இத வியாக்கியானத்துல இதை எடுக்கிறா பெரியவா, ஏன் செய்யும் கிரிசைகள் கேளீரோன்னு சொன்ன? செய்யாத செய்யக்கூடாதுன்றதுக்காகவே சொல்றாவோ? முதலெடுத்தவனே செய்யறத சொல்லிடுறேன்றா. நிகும்பனன்னு ஒரு யஜ்ஞம், அந்த யாகம், அந்த யாகத்தை இந்திரஜித் பண்ணா. இத பெரியவாள் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா இந்த விஷயத்த. அந்த யாகத்தை, நிகும்பன யாகத்தை இந்திரஜித் பண்றான். அது மகா பாபமான யாகம். தன்னையும் தன்னை சார்ந்தவர்கள் எல்லாரையுமே அழிச்சிடும் அந்த யாகம். அதனால அவனும் மாண்டான், ராட்சச குலமே மாண்டுது. அப்படிப்பட்ட ஒரு தப்பான விஷயத்த நாச்சியார் இந்த இடத்துல சொல்லல. அதனால்தான் செய்யும் கிரிசைகள் கேளீரோ. அப்ப தப்பு பண்ணணும்னு சொல்லவோ, எல்லாரும் ஆனந்தப்படணும்ன்றதுக்காக சொல்றான். லோகமெல்லாம் பிராட்டி இல்லையா, கருணாமூர்த்தினி இல்லையா, அதனால எல்லாரும் லோகத்துல க்ஷேமமா இருக்கணும்ன்றதுக்காகவே செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த இடத்துல கேளீரோ அப்படின்னு ஒரு பதம் போட்டா, கேட்க வேண்டும்ன்றதுக்காக தான் போட்டான் அந்த பதத்தை. கொஞ்சம் கேளுங்களேன், ஆழ்வார் சொல்லுவார் ஒரு இடத்துல, சொன்னால் விரோதம் இது ஆயினும் காது கொடுத்து கேள்மின்னு. கேளுங்கள், வேதம் சொல்றது இல்லையா, பத்ரங்கர்ண பிஸ்ருணியாம் தேவா அப்படின்னு வேதம் சொல்றது. முதல்ல மங்களமான விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். ஒன்பது விதமான பக்தி லோகத்துல சொல்றா பிரகலாதன் சொல்றான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம், ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாசியம், சக்கியம் ஆத்ம நிவேதனம், இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஸ்டேத் நவலக்ஷணா அப்படின்னு ஒரு பாகவதத்துல சப்தம ஸ்கந்தத்துல வருது. இது பிரகலாதனோட வாக்கியம் தான் இது. அப்படி ஒன்பது விதமான பக்தியை சொல்றான். ஸ்ரவணம் காது கொடுத்து கேட்கணும், கீர்த்தனம் வாயால பாடணும், ஸ்மரணம் தியானம் பண்ணணும், பாதசேவனம் பாதாரவிந்தத்தில் அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனம் நமக்கு புஷ்பம் விடுறது, திருப்பா திருவடி சேவை பண்ணணும், அர்ச்சனம்னா புஷ்பம் விடுறது, வந்தனம் கைகூப்பி சேவிக்கணும், தாசியம் வேலைக்காரனா இருக்கணும், சக்கியம் நண்பனா இருக்கணும், ஆத்ம நிவேதனம் தன்னையே அர்ப்பணிக்கணும். இப்படி எல்லாம் ஒன்பது விதமான பக்தி சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஒன்பது விதமான பக்தியில முதல்ல சொல்லக்கூடிய பக்தி எதுனா சிரவணம். ஆனால்தான் நாச்சியாரும் செய்யும் கிரிசைகள் கேளுரோ அப்படின்னு சாதிச்சான். அப்ப சிரவணம் ரொம்ப முக்கியம்னு தெரியுதா இல்லையா? பார்க்கணும்னா கண்களை திறந்து பார்க்கணும், சாப்பிடணும்னா வாயை திறந்து சாப்பிடணும், கேட்கணும்னா காது திறந்தா கேட்கணும் இல்லையே, காது சுயம் கேட்கும் பகவானுடைய சிருஷ்டியில பாருங்க. வாய முடிந்தா சாப்பிட முடியாது, கண்ணை முடிந்தா பார்க்க முடியாது. நாம என்ன பகவானா? பசியத்தி அஸ்வக்ஷுகு சஸ்ருணோதி அகர்ணஹான்லாம் சொல்றதுக்கு கண்ணில்லை பார்க்கிறான் காதில்லை கேட்கிறான்றதுக்கெல்லாம் பகவானா நாமோ? நாம கண்ணை முடிந்தா பார்க்க முடியாது, வாய முடிந்தா சாப்பிட முடியாது, ஆனா காதை வந்து மூடிந்தா கேட்கலாம். காது ஆட்டோமேட்டிக்கா திறந்தேதான் இருக்கு. காதை தர கேளு அப்படின்னு கேட்க மாட்டாயா? சொல்ல மாட்டா யாரும். எதையும் அனாவசியமா பார்க்க கூடாது, எதையும் அனாவசியமா பேசக்கூடாது. சத்விஷயங்களை மகான்கள் இடத்துல கேட்டுட்டே இருக்கணும். கேட்டால்தான் இந்த ஆத்மா க்ஷேமத்தை அடையும். கேட்க கேட்கத்தான் நமக்கு ஆத்ம விஷயங்கள்லாம் புரியுமோ தவிர கேட்காம இருந்தா புரியாது. எல்லாத்தையுமே புத்தகத்தை வச்சு படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. படிச்சு தெரிஞ்சுக்கிறதுன்றது சில விஷயங்கள் தான், சில விஷயங்களை ஆச்சாரிய இடத்துல கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால்தான் பிரகலாதன் சொல்லும்போது சிரவணம்னு போட்டான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாம் கேட்கணும். கடைசி வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும். பிரம்மசூத்திரம் சொல்றது ஆப்ரயானா தத்ராபிகி திருஷ்டம்னு. ஆப்ரயானாத்து கடைசி பர்யந்தம் நம்ம விஷயங்களை கேட்டுட்டே இருக்கணும், அப்பதான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அப்போ பகவானுடைய பெருமையை நாம எப்ப கேட்கிறோமோ அன்னிலேருந்து நாம தியானம் பண்றோம், ஸ்மரணம் பண்றோம், இல்லைன்னா பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? கேட்கறது தான் ரொம்ப முதல்னாச்சு. அடியன் வாத்தியார் ஒரு பாசுரம் ஸ்லோகம் சொல்றது அடியன் ஞாபகம் இருக்கு, இந்த சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் மனநம் பாதசேவனம்ன்றது. அதுக்கு உதாரணமா ஒரு ஸ்லோகம் சொல்லுவார் அழகா, விஷ்ணோஸ்து சிரவணே பரீட்சித் அபவத் வையாசிகை கீர்த்தனே பிரஹ்லாத ஸ்மரணே ததங்கிரி பஜனே லக்ஷ்மி பிருது பூஜனே அக்ரூரஸ்து அபிவாதனே அத ஹனுமான் தாசியே சகித்வே அர்ஜுனா சர்வஸ்மாத் ஆத்ம நிவாசனே பலிரபூத் பக்திர் நவானாம் பலம் அப்படின்னு அஸ்மத் வாத்தியாருக்கு வில்லிவலாயசிங்கர் சொன்ன ஸ்லோகம் இது. அப்போ விஷ்ணோஸ்து சிரவணே என இந்த ஒன்பது விதமான பக்திக்கும் ஒன்பது விதமான திருஷ்டாந்தம். கேட்கறதுனா பரீட்சித் மகாராஜா மாதிரி யாரும் கேட்கல. விஷ்ணோஸ்து சிரவணே பரீட்சித் அபவத் ஐயா கி கேர்த்தனே பரீட்சித் மகாராஜா மாதிரி யாரும் கேட்கல. அதுவும் சொல்றதுன்னு ஆயிடுச்சுன்னா சுகப்பிரம்ம மாதிரி யாரும் சொல்லல. ஸ்மரணம்னா பிரகலாதம் தான் ஸ்மரணம் பண்ணான், அனுக்ஷணமும் பெருமாளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தான். அவ பாத சேவனம் அப்படின்னா அந்த பாத சேவனம் மகாலட்சுமி தான் இன்னி பர்யந்தம் பண்றா பெருமாளுக்கு, வேற யாரும் பாத சேவனம் அந்த மாதிரி பண்ணல. அப்புறம் அக்ரூரஸ்து அபிவாதனே கம்சன் சொல்றான் அத்தியமே சபலம் ஜென்மன் ஓடுறார் கம்சன் போய் கிருஷ்ணன் அழைச்சிட்டுவான்னு. பாபி இவன் வேற எதுக்கோ தான் அழைச்சிட்டு சொல்றான், ஆனாலும் பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் கடைசி பத்தியான் ஓடுறார் இங்கிருந்து அங்கே நந்தகோகுலத்துக்கு ஓடுறார் மதுரையிலிருந்து. அப்போ போய் விழுந்து விழுந்து சேவிக்கிறாராம். அப்போ விழுந்து விழுந்து சேவிக்கிறது அக்ரூரத்தை காட்டிலும் யாரும் கிடையாது. அப்போ புஷ்பத்தை அர்ச்சனம், புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்கிறா பாருங்க. அந்த அர்ச்சிக்கிறதுல துருவனுடைய வம்சத்துல வந்த பிருத்து சக்கரவர்த்தி மாதிரி யாருமே இது வரைக்கும் அர்ச்சனை பண்ணதில்லை. ஸ்நேகமாவே இருக்கிறதுக்கு அர்ஜுனன் மாதிரி யாருமே கிடையாது. தாசனாவே தாசியம், தாசனா இருக்கணும்னா அது ஆஞ்சநேயரால மட்டும்தான் முடியும். அப்ப சர்வஸ்மாத் ஆத்ம நிவாசனே பலிரபுத் பக்திர் நவானாம் பலம் பெருமாளுக்கு தன்னையே அர்ப்பணித்ததுல மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி யாருமே கிடையாது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும்? செய்யும் கரிசைகள் கேளீரோ, அப்ப கேட்டாதான் தெரியும். ஆனால்தான் கேட்கணும்னு சொன்னான் ஆச்சியார் இல்லையா? இது கேட்கறது வேற யாராலையும் கேட்க முடியாது. இதெல்லாம் கேட்கவே தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லுன்னு ஜனமேஜயன் கேட்கவே தான் இப்ப சுகபிரமோ தர்மஹா ஸ்ருதோவா அப்படின்னு கேட்டுட்டு விஷயத்த மேல ஆரம்பிக்கிறார். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜெயம் உதீரையேத்துன்னு விஷயத்துக்கே போறார் அவர். அப்ப செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பாசுரங்களை கிருஷ்ணனை நினைச்சு ஆரம்பிக்கிறா, கிருஷ்ணனை நினைச்சு உருகின் இருக்கா இல்லையா. ஆனால் தான் ஏற்கனவே பார்த்த மாதிரி கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ நாச்சியா திருமொழியில அழகா ஒரு பாசுரம் வரும், ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது அம்மனை மீர் கைத்தொட தழுவ தீரும் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். அப்படி கிருஷ்ணன் நினைச்சே உருகின் இருக்கா நாச்சியார். அவர் எதுக்காக இந்த பார்க்கடலை இங்க யோசிக்கிறார், பார்க்கடலை பத்தி ஏன் இங்க யோசிக்கணும். இப்ப இங்க தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கவனை எழுப்புறதுக்கு நாம போகணும். அப்ப அவன் எங்க தூங்கிட்டு இருக்கான், பார்க்கடல்ல தூங்கிட்டு இருக்கான். ஏற்கனவே சொன்ன மொழியோ இது விபவாவதாரத்தை வியூகாவதாரத்தை எழுப்பக்கூடிய எழுப்புறக்கூடிய பாசுரம், வியூகாவதாரத்தை பத்தி சொல்லக்கூடிய பாசுரம்னு சொன்னோம் இல்லையா. அதனால கீராப்தி நாதனா இருக்கக்கூடியவரை பத்தி பாடணும்னு பார்க்கடலுள் அப்படின்னு காட்டுறான். அவன் நீங்க நினைக்கிறீங்க வசுதை நந்தகோபனுடைய அரண்மனையில தூங்குறான்னு, நான் நினைக்கிறேன் அவன் பார்க்கடல்ல தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நாராயணன் சொன்னேன், நாராயணன் எங்க இருக்கான், பார்க்கடல்ல கீராப்தி நாதனா இருக்கான். அப்ப பார்க்கடல்ல பைய துயின்றன் இருக்கான் யாரு, கிருஷ்ணன் இல்லையா, அவன் தானே நாராயணன் இல்லையா, அவன் தானே கிருஷ்ணனா வந்து இங்க அவதரிச்சிருக்கான். புராணம் சொல்றது ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஹியாகதோ மதுராம் புரியும்னு சொல்றது புராணம். இப்ப எங்கடா வந்து பிறந்தாவன், ஏஷ நாராயண ஸ்ரீமான் சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணன் க்ஷீரார்ணவ நிகேதனஹா பார்க்கடல்லே பையத்துயின்று கொண்டு இருக்கக்கூடிய நாராயணன் நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய, நாகபரியங்கம் அந்த நாகத்தையே சேர்த்து கூட்டு உத்ஸ்ருஜ்ய ஒன்னா சேர்த்து கட்டி மொத்தமா கிளம்பி வந்துட்டார். ரெண்டு பேருமே எங்க வந்துட்டார், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதிசேஷன் வந்துட்டு இவரம் வந்துட்டார், எங்க வந்துட்டார் நேர ஹி ஆகதா மதுராபுரியும், மதுராபுரியும் ஆகதா நேரம் மதுரையில வந்து பிறந்திருக்கார். அப்ப அப்படி அதனாலதான் நான் நாச்சியார் சொல்லும்பொழுது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி, அதுவும் அப்படி சொல்லும்போது அவதார தீட்டி அவதாராக இறங்கி வருதல் அர்த்தம், நம்மளோட நெருக்கமா இருக்கிறதுக்காக அவன் வரான், நம்மளை எல்லாம் பார்த்து நேர்ல சம்ரட்சிக்கிறதுக்காக அவன் வரான். பெரியவால் வியாக்கியானத்துல ஒரு அழகா விஷயம் சொல்ற கதை, இங்க ஒரு விவசாயி இருக்கான், அவன் நெல்ல விதைக்கிறான், சுத்தி வேலி போடுறான் இல்லையா, குடில் கட்டி வாழ்வாரை போலேன்னு பெரியவாள் எடுக்கிறான் இந்த இடத்த. ஒரு விவசாயி நெல்ல விதைச்சிட்டு சுத்தி வேலி போடுறான், பயிர் நன்னா வளைஞ்சுடுத்து அறுவடைக்கு தயாரா நிக்கிறது, இன்னும் 10 நாள் அறுவடை. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வீட்டு ஆத்துக்கு போகாம அவனுடைய இருப்பிடத்துக்கு போகாம அங்கேயே இருப்பான் இல்லையா, ராத்திரியும் பகலும் என்ன பாதிப்பு ஏற்படுமோன்னு அங்கேயே குடில் கட்டி வாழ்வான் இல்லையா. அது போல பகவானும் ஒரு விவசாயி போல இருக்கான்ற, இது சுவாமி தேசிகனே எடுக்கிறார் இல்லையா, தயாசதகத்துல சரணாகத சசியமாலினியம் எடுக்கிறாரு. அப்போ பகவானும் இந்த லோகத்துக்கு வரா, உயர்ந்த புண்ணியம் பாப்பம்ன்ற விதைகளை நடறான், புண்ணிய பயிர் வளையறது பாப பயிரும் வளையறது, பாபமா இருக்கக்கூடிய பயிர் புண்ணிய பயிரை அழிக்க நினைச்சதுன்னா அந்த பாப பயிரை அவனே களை புடுங்குற மாதிரி புடுங்கி போட்டுறான். அதுதான் ராட்சசாலுடைய சம்ஹாரம், சுத்திலும் வேலி போட்டு புண்ணிய பயிர்களை ரட்சிக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான், வேலி எது அப்படின்னா இதிகாச புராணங்கள் தான் வேலி, வேதம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களை கொண்டு புண்ணிய மன்னவர்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறான். நிலத்துல எரு போடப்படுறது, நிலம் பயிர் நல்லா விளையறதுக்காக வேலி போட்டாச்சு, இதிகாச புராணங்களை கொண்டு வேலி போட்டாச்சு, மேலும் பயிர் வளரணுமோ இல்லையோ அதுக்கு எரு போடுறான். எரு எது அப்படின்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், ஆச்சாரியனுடைய சீசுக்திகள், இந்த மாதிரி எருவை போட்டு வளர்க்கிறான். சரணாகத்து சசியமாலினியம், நம்ம தயாரா இருக்கோம் வளர்ந்து, நம்மளை அறுத்து எடுத்து அவனோட வைகுண்டத்துக்கு வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியன்னு அழைச்சிட்டு போயிடுறான். அப்ப இந்த லோகத்துல பிறந்தவாள், எப்பேற்பட்டவாள், அப்ப எப்பேற்பட்ட விஷயம் இங்க இருக்கு. அப்ப செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயன்ற பரமநடி பாடி. அப்ப அந்த பைய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, உறங்கிக் கொண்டிருக்கிறான், ஒன்னும் தூங்கிட்டு இல்ல, ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்கல, யோக நித்திரையில இருக்கான் அவன். இங்கே நித்திரை போவான் போல் யோகு செய்யும் பிரான் அப்படின்னு வியாக்கியானத்தில் எடுத்தா. அப்ப அவன் தூங்கி போயிட்டான் முழுக்கணும், நம்முடைய கதி என்ன ஆகும்? அவன் தூங்கல, யோக நித்திரையில இருக்கான், கண்ணை மூடினு படுத்துட்டு இருக்கான், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான், யாருக்கு என்ன நல்லது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். நாம கூட பல பேர் பார்த்திருப்போம், யோசிக்கும் போது கண்ணு தானா மூடும். அது மாதிரி பகவான யோசனை பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ சாஸ்திரங்கள், எவ்வளோ விஷயங்கள், ஆழ்வாருடைய பாசுரங்கள், எவ்வளோ ஆச்சாரியர்களுடைய சீசூக்திகள், இவ்வளவு இருந்தும் நாம தப்பான வழியில போறோமேன்னு அவன் கஷ்டப்படுறான். இதையெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்காம அவன் தப்பான வழியில போறானே அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். பசுமாட்டு ஆடு மாடுகளை மேய்க்கிறவா எப்படி ஒரு கொம்பு வச்சு ஹாய் ஹாய்னு கத்தி மேய்ப்பாளோ, அது மாதிரி நம்மளே அவன் கொம்பு வச்சுட்டு, சாஸ்திரம்ன்ற கொம்பு வச்சுட்டு அவன் ஹாய் ஹாய்ன்னு மேய்க்கிறான். நம்ம புத்தியில புகுந்து பிரவேசம் பண்ணி அவன் நல்ல விஷயங்களே நமக்காக பண்றான். இது எவ்வளவு முக்கியம், நம்ம புத்தியில அவன் பிரவேசம் பண்ணி நம்மளை நல்வழிப்படுத்துறதுன்றது. பெரியவாள் ஒன்று சொல்றா, ஸ்ரீரங்கத்தில் எம்பிஆர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தாரா, அப்போது வடக்கு சித்திர வீதி பிள்ளை, வடக்கு சித்திர வீதியில ஒரு திண்ணையில ஒருத்தர் வீணா உட்கார்ந்து இருந்தாராம், பொழுதுபோக்கின்றாராம், காலக்ஷேபத்துக்குலாம் போகாம. அப்ப அங்க இருக்கிறவா எல்லாரும் பார்த்து கேட்டாலாம், நீ வந்து காலக்ஷேபத்துக்கு ஏன் வரல, வரக்கூடாதா தேவரீர்னு கேட்டாலாம், வீணாக காலத்தை பொழுதுபோக்கின்றிருக்கிற வரக்கூடாதான், யார் கேட்டாலும் வரவே இல்லையா. ஒரு நாள் யாரும் இல்லாதப்போ திடீர்னு அந்த திண்ணையில உட்காந்த கிளம்பி எம்பாரோட காலக்ஷேபத்துக்கு போயிட்டாரா, அங்க எல்லாரும் இருக்காராம், எம்பார் கேட்டாராம், இவர் எப்படி வந்திருப்பார் சொல்லுங்க, கை தூக்குங்கன்னு ரெண்டு விதமா சொல்றாராம். இவர் இங்க வரத்துக்கு ஆச்சாரியர் தான் காரணம் அப்படின்னு சொல்றவா கை தூக்குங்க, பாதி பேர் கை தூக்குறா. இவர் இங்க வரத்துக்கு இங்க இருக்கிறவா சில பேர் அழைத்ததுதான் காரணம், ஆச்சாரியனுடைய கடாட்சம் இல்ல அப்படின்றது நினைச்சு சொல்லுங்க அப்படின்றவா கை தூக்குங்க. நான் அவ சொல்றேன், ரெண்டுமே தப்புன்றாராம் எம்பார். ஏன் அப்படின்னா பெருமாள் அவன் புத்தியில பிரவேசிச்சு பெருமாள் வர வைக்கிறான். அவ பெருமாள் தான் காரணமோ தவிர வேற யாரும் காரணம் கிடையாது. அப்பிரத்தியமான சங்கல்பத்தோட இருக்கக்கூடியவன் பெருமாள், அவனுடைய சங்கல்பத்தை கொண்டுதான் பெருமாள் இங்க வரா. அப்போ ஜெகத் ரக்ஷணம் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும்போது அவன் எப்படி தூங்கிட்டு இருப்பான்? அப்ப எல்லாருடைய புத்தியிலையும் பிரவேசம் பண்ணி அவன் காரியம் பண்ண வைக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு இல்லையா? அப்போ யார் புத்தியில எப்பப்போ எப்படி எப்படி பிரவேசிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால்தான் நாச்சியார் பையத்துயின்ற கள்ள நித்திரைன்னு சாய்ச்சான். அப்ப பரமன் அடிபாடி போன பாசுரத்துல நாராயணன் சொன்னான், இந்த இடத்துல பரமன் சொல்லிட்டான். அப்ப பரமன் யாரு? பரோமா எத பரமஹ அப்படின்ற சொல்லுக்கு பரமன் அர்த்தம். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா அப்படின்னு பிரபந்தம் சொல்றது. அப்ப அப்பேற்பட்ட திருவாயுமொழி ஆழ்வார் சாயிச்சா போல நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதே, நதஸ்ய காரியஞ்ச நத்திய காரியம் கரணஞ்ச வித்தியதே நதஸ்தமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதேன்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். அவனுக்கு ஒத்தாரும் இல்லை மிக்காரும் இல்லை. வேடிக்கையா ஒருத்தர் சொல்லுவா, ஒரு கதை ஒன்று சொல்லுவா, பெரியவாள் கேட்டிருக்கேன் நான். ஒருத்தர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருந்தார், பண்ணிட்டே இருக்குமா அந்த அர்ச்சகர் என்ன பண்ணார், ஓம் தரித்ரா எனமஹா அப்படின்னார். அர்ச்சனை தட்ட பெருமாள் புடுங்கின்ட்டானா, ஓய் என்ன ஓய் நீர் இப்படி அர்ச்சனை பண்றேர், ஓம் தரித்திரா என மகான் சொல்றாரு, நான் என்ன தரித்திரனா, அர்ச்சனையை ஒழுங்கா படிச்சுன்னு வரக்கூடாதான்னு கேட்டானா. அதுக்கு நான் நன்னா தான் படிச்சுருக்கேன், நன்னா படிச்சுருக்கேன், சரியா சொல்லும் பாக்கலாம், எப்படி நன்னா படிச்சுருக்கேர், உங்களிட உங்களிடத்துல ஏழ்மை இருக்கு, தாரித்திரியம் இருக்கு, அதனால நான் சொல்றேன், என்னிடத்துல என்ன ஒரு தாரித்திரியம் இருக்கு, சரி உமக்கு ரெண்டு பேர்ல தாரித்திரியம் இருக்கு நான் நிரூபிச்சுட்டேன்னா நீர் அதை ஒத்துக்கிறேரா அப்படின்னு அந்த அர்ச்சகன் கேட்டாராம். நிரூபிச்சா ஒத்துக்கிறேன் அப்படின்னாராம் பெருமாள். உடனே அந்த தாரித்திரியத்தை நிரூபிக்கிறாராம். என்ன அப்படின்னா, உனக்கு சமமானவன் லோகத்துல இருந்தா காட்டு, சமமானவன் இருந்தாதானே காட்ட முடியும். பெருமாள் யோசிச்சானா, எனக்கு சமமானவன் யாருமே இல்லையே. பெருமாள் வாய மூடின்னு இருந்தானா, அப்போ சமமானவன் அஸ்மின் விஷய பௌத்தாம் தாரித்திரியம் சம்பவத்தி உத்தன அப்படின்னு கேட்டாராம். இந்த விஷயத்துல உமக்கு தாரித்திரியம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா, அப்ப உம காட்டிலும் அதிகமானவன் சமமானவன் யாரும் இல்லை, ஆமா தாரித்திரியம் சம்பவிக்கும். அதே போல உம காட்டிலும் வசதியானவன் யாரும் இல்லையே, அந்த இடத்துலயும் தாரித்திரியம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா, அந்த இடத்துலயும் சம்பவிக்கும். அப்போ உம காட்டிலும் வசந்தவனும் இல்ல, உமக்கு சமமானவும் இல்ல, அப்ப ரெண்டு விஷயத்திலயும் உமக்கு தாரித்திரியம் சம்பவிச்சுருத்தா இல்லையா, நீர் அந்த விஷயத்துல தரித்திரன். பெருமாள் வசரிச்சுட்டே வாயமூடின்னு இருந்தாராம். இவர் உடனே சமாபியதிக தரித்ரா எனமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணாராம். இது பெரியவாள் அழகா சொல்லுவா இந்த வார்த்தையை, அது பாஷ்யக்காரே சாதிச்சிருக்காரு, வேற சுயம் பாஷ்யம் முடிகிறப்போ சமாபியதிக சம்பாவனகான்னு சாதிக்கிறார். பெருமாள் அப்பேற்பட்டவன், பெருமாத்மாவுக்கு சமானமாவும் யாரும் இல்ல, வசத்தியானவன் யாரும் இல்ல. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா ந ஈசானஹான்னு சொல்றது உபனிஷத் வாக்கியம். ஆனால்தான் ஆழ்வாரம் அப்பேற்பட்ட பரமனை பாடின்னு சொன்னான் இல்லையா, பரமன் அடிபாடுன்னு வேற சொல்றான். எம்பெருமானுடைய திருவடியை பத்தி பாடணும், அவனுடைய திருவடிக்குத்தான் அவ்வளவு ஏற்றம் இல்லையா. ஒரு ஸ்தனஞ்சய பிரஜைக்கு, அதாவது பால் சாப்பிடக்கூடிய ஒரு குழந்தைக்கு எப்படி தாயாரிடத்துல பால் சாப்பிடுறது ரொம்ப முக்கியமோ, அதுபோல அவனுடைய குழந்தையான நமக்கு அவனுடைய திருவடி தான் பலம் இல்லையா. திருவடியை பற்றி கொள்ளணும்ன்ற முகுந்த மாலையில ஆழ்வார், உன்னுடைய பாதார விந்தங்கள்ல எனக்கு ஆசை ஏற்படணும்னு சொல்றார். பாவே பாவே பாவையேயம் பவந்தம்னு. அப்ப அந்த அளவுக்கு பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றம் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா. அவிஸ்மிருதி ஸ்வச்சரணார விந்து பவே பவே மேஸ்து பவத் பிரசாதாத்னு சாதிக்கிறார். அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தையும் சொல்லும்பொழுது பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம், இப்படி எல்லா ஜென்மத்துங்கள்லயும் எனக்கு உன்னுடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுன்றார். அப்படி அந்த திருவடிக்கு ஏற்றம். இன்னி வரைக்கும் லோகத்துல ஏனமோ பரதனை கொண்டாடிட்டு இருக்கோம். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதம உதாகரணாய பக்தி பாஜாம் தொதுபக்ஜம் அசேஷத பிருத்திவியாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு சொன்னபடினால பெருமாளுடைய திருவடிக்கு ஏற்றம், திருவடியினாலே பாதுகைக்கு ஏற்றம்னு சொன்னபடினால விசித்திர ஜெகதாதாரஹா விஷ்ணு எத்திர பிரதிஷ்டிதான்னு பெருமாளையே தாங்கக்கூடிய திருவடி இல்லையா, எல்லாம் அப்பேற்பட்ட திருவடி அது. கம்பன் சொல்றாரோ இல்லையோ, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனியந்த உலகுக்கெல்லாம் உயர்வண்ணம் அன்றி மற்றோர் துயர்வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு அரக்கி போர்ல கைவண்ணத்தை பார்த்தேன்னு சொல்றார். கால்வண்ணம் எங்க கண்டார், அகலிகளோட சாப விமோச்சனத்தை கால்வண்ணத்தை கண்டேன்றார். அப்ப எப்பேற்பட்ட திருவடி அந்த திருவடி, அத சொல்றார் பையத்துயின்ற பரமனடி பாடி. அப்படி பெருமாளுடைய திருவடி பலத்தை பத்தி பாடிட்டே இருக்கணும். களவு சங்கீர்த்த கேசவம்னு சொல்லியிருக்க, சங்கீர்த்தனம் பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அதத்தான் இந்த இடத்துல பரமன் அடிபாடின்னு சொன்னான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னா, கருட புராணம் ஒரு புராணம், அதை பார்த்தால் எப்ப சொல்லுவா அப்படின்னா பல தீட்டு காரியங்கள்லாம் இருக்கும்போது தான் சொல்லுவாள். இவ்வாளுக்கு இந்தந்த தர்மம், இந்தந்த லோக தர்மங்கள், இந்தந்த புண்ணிய பாபங்கள், இந்தந்த நரகங்கள், சொர்க்காதி லோகங்கள், மோட்சம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் மொத்தம் அந்த இடத்துல சொல்லப்படுறது. புராணத்தை சிரவணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, எப்படி பித்திருக்காரியம் பண்ணணும்னு இருக்கு. அதுவும் பித்திருக்காரியம் பண்றது எப்படி முக்கியமோ அது மாதிரி அந்த பத்து நாள்ல கருட புராணத்தை கேட்டால் அந்த அந்த போன ஆத்மாவுக்கு க்ஷேமம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல. அதனால கருட புராணத்தை நம்ம பெரும் ரொம்ப பெரிய பயணத்துல நாம கேட்கிறோம் அதை. அப்படி பெருமாளுடைய திருவடியை, பெருமாளுடைய சேவிக்கிறதுன்றதே, அப்ப அவனுடைய திருவடியுடைய பெருமையை சேவிக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பயணம் இல்லையா. அதுவும் திருவடியினுடைய பலத்தினால திருஷ்ட பலம், அதிருஷ்ட பலம், அதிருஷ்டாதிருஷ்ட பலம்னு மூணு வகையா பெரியவா சொல்றார். திருஷ்ட பலம்ன்றது நேரா பலன் கொடுக்கும், அதிருஷ்ட பலம்ன்றது மறைஞ்சு பலன் கொடுக்கும், அதிருஷ்டாதிருஷ்ட பலம்ன்றது நேரையும் கொடுக்கும் மறைஞ்சும் கொடுக்கும். திருஷ்ட பலன் யாருக்கு ஏற்பட்டது அப்படின்னா நமக்கே தெரியும், அஜாமலனுக்கு ஏற்பட்டது. பரிகரம் அதுசூதன பிரபன்னான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றது பாஷ்யத்தில் எடுக்கிறார் பாஷ்யக்காரர். இத அப்படி அஜாமலனுக்கு ஏற்பட்டது, நாராயணான்ற சப்தத்தினால அவனுக்கு பெருமை ஏற்பட்டது, அதிருஷ்ட பலம் திரௌபதியினுடைய விஷயத்தில் ஏற்பட்டது. சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொன்னாவோ, அவ சொன்ன உடனேவே அவன் வரல, ஆனா புடவை வந்துட்டே இருந்தது, வஸ்திரம் வந்துட்டே இருந்தது. அதிருஷ்டா திருஷ்ட பலம் கஜேந்திர மோக்ஷனுடைய கஜேந்திர அவதார மோக்ஷத்துல தெரியறது. நேர்ல வந்து முதலே அழிச்சான், அது திருஷ்ட பலம். பின்னாடி மோக்ஷத்தை கொடுத்தான், அது அதிருஷ்ட பலம். அதனால திருஷ்டா திருஷ்ட பலம். அதனால பகவானுடைய திருவடியை பற்றி கொண்டால் திருஷ்ட பலமும் சேரும், அதிருஷ்ட பலமும் சேரும், அதிருஷ்டா திருஷ்ட பலமும் சேரும்ன்ற அப்படின்னால நாச்சியார் இந்த இடத்துல பரமநடி பாடின்னு பாடினான். நெய்யுண்ணோம், நெய் குடியோம், பால் குடியோம் இருக்கு இந்த வியாக்கியானத்திலே எடுக்கிறார். ஏன் ஆண்டால் நெய்யுண்ணும் பாலுண்ணும் விரதத்துக்காக மட்டும் சொல்றல்ல. ஒரு விரதம்னா நம்ம இடத்துல எது சமிருத்தியா இருக்கோ அது சாப்பிடலன்னு சொல்லணும். ஒருத்தன் பத்து நாளா பட்னி, பத்து நாளா பட்னி இருந்து பதினோரா நாள் ஏகாதசி, ஏகாதசி நான் இன்னைக்கு உபவாசம்னு சொல்லக்கூடாது. பத்து நாளா ஆல்ரெடி அவனுக்கு சோறு கிடைக்கல, அதனால பதினாறாவது நாள் அவனுக்கு, பதினோராவது நாள் அவனுக்கு சோறு கிடைக்கல இல்ல, இன்னைக்கு உபவாசம்னு சொன்னா அது தப்பு. இவாள் சமிருத்தியா நெய் சாப்பிட்டுருந்தா, சமிருத்தியா பால் சாப்பிட்டுருந்தா, செல்வ சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள் இடத்துல வியாக்கியானத்தில் பெரியவாள் காட்டுறா இவாளுக்கு எந்த அளவுக்கு பால் கிடைக்குமோ அந்த அளவுக்கு நெய் கிடைக்கிறதுன்னு சொல்றா. நன்னா பாருங்க, பால் கிடைக்கிற அளவுக்கு நெய் கிடைக்காது. பாலை சுண்ட காய்ச்சி அது தயிர் அதில் கடைஞ்சி அதில் வெண்ணெய், அதில் வெண்ணெய் எடுத்தா நெய் எடுக்கணும். 90% பால் கிடைச்சதுன்னா அதில் 9% முறை நெய் கிடைக்காது. ஆனால் எந்த அளவுக்கு பால் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நெய் கிடைக்கிறது சொல்றா பெருமாளுடைய அவதார விசேஷம். அதனால நாச்சியார் என்ன பண்ணா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நாட்காலே நீராடி. நாட்காலே நீராடுறது ரொம்ப முக்கியம். பிராத்த காலத்துல 3 மணிக்கே எழுந்து நீராடணும். அப்படி யாராவது நீராடுவாளா அப்படின்னு கேட்டால் நீர் ஆடி இருக்கா, வியாக்கியானத்தில் இருக்கு, பெரியவாள் சொல்ற அந்த விஷயத்தை. பெருமாள் ஸ்நானம் பண்றான் ராமாயணத்தில் வருது. அத்தியந்த சுகசம்வருத்தா சுகுமார சுகோசிதா அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லும்பொழுது அரண்யகாண்டத்தில் பெருமாள் ஹேமந்த ருத்துல 3 மணிக்கே எழுந்து கோதாவரியில் ஸ்நானம் பண்றான். அப்ப சீதா பிராட்டியும் ஒரு இடத்துல ஸ்நானம் பண்றா. ராமன் ஸ்நானம் பண்றதுக்கு ஏத்தா போல இளைய பெருமாள் அவருக்கு கைங்கரியங்களை பண்றார். ராமனுக்கு பக்கத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரே குளிர் நடுங்கிறது. அப்ப பகவான் தன்னை பத்தி சிந்திக்கல, பக்கத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பத்தி சிந்திக்கல, தனக்கு உடம்பு கம்பனமாறத பத்தி யோசிக்கவே இல்லை. சுகுமாரன் என்ன யோசிக்கிறான், சின்ன குழந்தை பரதன் இந்த குளிர்ல சரையு நதிக்கரையில இவ்வளவு கட்டப்பட்டிருப்பான் தெரியலையே. அப்ப நாம ஸ்நானம் பண்ற மாதிரி தானே சரையு நதிக்கரையில பெருமாள் பரதன் ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பான், அது எவ்வளவு அவனுக்கு குளிரமோ தெரியலையே அப்படின்னு பெருமாள் நினைக்கிறான். அவன் அங்க குளிர்ல கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அவனுடைய எண்ணம் எங்க இருக்கு, பக்தன் இடத்துல இருக்கு. இதுல பரதன் ரொம்ப வசதி, வால்மீகியே சாதிக்கிறார். அவன் ராமனை பத்தி யோசிக்கல, லோக அபவாதத்துக்காக பயப்படுறான். பாப்ப பீத்தி உடையவனோ இல்லையோ, ஆனா லோக அபவாதத்துக்காக பயப்படுறான். நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன், உலகம் என்ன சொல்லுமோ தெரியலையேன்றான். பரதன் எப்ப சரையு நதிக்கரை போவானா, ஊரெல்லாம் அடங்கின பிறகு போவானா, எல்லோரும் தூங்கும் போது யாருக்கும் தெரியாம போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவானா கிடுகிடுன்னு. ஏன் அப்படின்னா, ஊர்லாம் காத்தால அஞ்சு மணிக்கு எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா பெருமாள் எந்த காட்டுல இருக்காருன்னு தெரியல, இந்த பாப்பி இங்க சரையு நதிக்கரையில நன்னா நீராடிட்டு இருக்கான் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாளாம். அந்த பயமா அவனுக்கு லோக பீத்தியா, அதுக்கு பயந்து அவன் ஸ்நானம் பண்றத சீக்கிரமாவே முடிச்சிருவான். அப்ப அந்த அளவுக்கு ஸ்நானம் பண்ணோம்னா, நீராட்டம்ன்றது உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு கிளீன் பண்றது நீராட்டம் கிடையாது, அது ஒரு மகா யஜ்யம். ஏன்னா ஆழ்வார் 10 பாசுரம் பண்றார் பெரியாழ்வார் நீராட்டம்னு சொல்லிட்டு, மஞ்சனமாட வாராயின்னு. அப்போ நீராட்டம்ன்றது ஒரு மகா யஜ்யம், வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணக்கூடாது. அப்படி வஸ்திரம் இல்லாம நாம ஸ்நானம் பண்ணோம்னா பட்டு போன மரமா பொறப்போன் இருக்கு அடுத்த ஜென்மத்தில். ஏன்னா சமஸ்த தேவதைகளும் தீர்த்தத்தில் இருக்கா, அதனால அந்த தீர்த்தத்தை நம்ம தியானம் பண்ணியே ஸ்நானம் பண்ணோன் இருக்கு. கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்ததியும் குருன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணோம்னு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு லிங்கத்தை கொட்டுற மாதிரி கொட்டிட்டு வந்துடக்கூடாது. அப்போ சாஸ்திரம் சொல்லப்பட்டபடி நாட்காலே நீராடி போக பதார்த்தங்களையும் விடணும்னு சொன்ன, அதனால்தான் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும், கண்ணில் மை வச்சுக்க மாட்டோம்னு சொன்னான், மை இடமாட்டோம். அதுவும் அஞ்சன வண்ணமான கண்கள் படைத்தவர்கள் அவர்கள், அவள் அஞ்சனமே வேண்டியதில்லை, அவளே அழகான கண் இருக்கு. அதுவும் அவளுடைய சுயம் கண்ணே அழகு, நீ ஏன் மை வேற வச்சுக்க போறேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றா பெரியவா, கண்ணனா வந்து கண்ணை மை வச்சு விடணுமா, தானா இருக்கூடாது, கண்ணனா வந்து மைய வைத்து அவனே வந்து அழிச்சுட்டு போனோம், நாங்களா இட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றான். மலரிட்டு நாம் முடியும், பகவான் வந்து வச்சிருந்தாதான் மலர் வச்சுப்போம். விஷ்ணு புராணத்திலிருந்து பெரியவா ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா, அந்ய ஜென்மனி சர்வாத்மா விஷ்ணு அபியஸ்தித்தோ ஜயா. அது எப்படின்னா, ஒரு கதையே இருக்கு, பகவான் திடீர்னு மறைஞ்சு போயிட்டான், கோபஸ்திரி எல்லாம் அழறாளாம் எங்க மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு பார்த்தால் தரையில ரெண்டு பெரிய கால் இருக்கான், ரெண்டு சின்ன கால் இருக்கான், ஒரு கோபஸ்திரி தான் ஆயிடுச்சு போயிருப்பான்னு தெரியறதாம். அப்போ என்ன பாக்கியம் பண்ணிருக்கா அந்த கோபஸ்திரி, எல்லார காட்டிலும் பெருமான அழிச்சுட்டு போற ஒரு பாக்கியம் பண்ணிருக்காளே. கொஞ்ச தூரம் போன பிறகு பெரிய திருவடி மட்டும்தான் தெரியுது, சின்ன கால்கள் தெரியல. உடனே எல்லாம் சின்ன கால் தெரியலையேன்னு மற்றவாள்லாம் கஷ்டப்படுறாளாம். அப்போ ஒருத்தி சொல்றாளா, அவோ கிருஷ்ணனை இடுப்புல வச்சுட்டு போயிருப்போ. அப்போ எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கா, பெருமாளை தன்னுடைய இடுப்புல சுமந்துட்டு போறாளே அப்படின்னா. கொஞ்ச தூரம் போனா அங்க கல்லு, அந்த கல்லு நிறைய பூ செதறி இருக்கு, எப்படி இங்க இவ்வளவு புஷ்பம்னு ஒருத்தி கேட்கறா. அப்போ இன்னொருத்தி சொல்றா, 5 வயசுதான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தை ஒரு கோபஸ்திரிய உட்கார வச்சு தலைவாரி பூச்சூடி இருக்கு, குழந்தை கூட அலங்காரம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், குழந்தை பண்ணிருக்கேன், அவன் சாதாரண குழந்தை இல்லையே, அந்த அளவுக்கு அந்த குழந்தையாச்சே. இல்ல அவ கிருஷ்ணனுக்கு அழகு பார்த்தாளா? அப்ப ஜென்ம ஜென்மாந்தரங்கள்ல இந்த கோபஸ்ரீகள் எவ்வளவு பாக்கியம் அண்ணா, பெருமாளோட இவ்வளவு சௌலபியமா இருந்திருப்பா. அதுவும் இங்க சொல்ற நாச்சியார், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ரொம்ப முக்கியம் இது பாசுரத்திலேயே. நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு பன்மடங்கா கிடைக்கும். புஷ்பத்தை இட்டு நாம அர்ச்சனை பண்ணா பகவானே நமக்கு புஷ்பங்களை கொடுத்து அழகு பார்ப்பான். அதே போல செய்யாதன செய்யும் இவர் நாச்சியாரே சொல்ல போறா பின்னாடி, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் சிஷ்டாச்சாரம். உபனிஷ பகவத்கீதையில வருது, எஜ்ஜத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரோ ஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகா ததனு வர்த்ததேன்னு சொல்ற. இப்ப பெரியோர்கள் எதை செய்யணும்னு சொல்றாளோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாளோ, அதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற சுபாஷித நீவியில. பெரியோர்கள் பண்ணான்னு சொல்ற எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அகஸ்தியர் சமுத்திர ஜலத்தை அச்சுதாய நமஹா அப்படின்னு உள்ளு வாங்கிட்டார், சமுத்திரமே இல்லை. அதனால நம்மளும் சமுத்திர ஜலத்தை அள்ளி அச்சுதாய நமஹான்னா சமுத்திரம் காலியா போகும். நமக்கு எது உகந்ததோ அதுதான் பண்ண முடியும், எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியாது இல்லையா. அவ தீக்குறளை சென்று ஓதோம்னு சொன்னான். தீக்குறள் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். சாஸ்திரத்துல ஒரு அழகான விஷயம் சொல்றாங்க, கதை வருது, பொய் சொல்லாம இருக்கணும் எல்லாரும் அப்படின்றதுக்கு. ஒரு மகா சௌரியன் திருடன், அந்த திருடன் எங்க பார்த்தாலும் திருடிட்டு போறான், லோகத்துல இருக்க எல்லா இடத்துலயும் திருடுறான். அவ அம்மா அந்திம காலத்துல இருக்கா, அந்த அம்மா அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்புறா, எல்லாரும் போய் பயந்துட்டே போய் திருடங்கிட்ட சொல்றா, உங்க அம்மா அந்திம தசையில இருக்கா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னு. எங்க திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டே வரான் அவன். என்னப்பா சௌக்கியமா இருக்கியா, நன்னா திருடுப்பா, திருடுறது போறாது, நன்னா திருடுப்பா இன்னும் மேலும் மேலும் அப்படின்றா. அப்படியா அம்மாவே சொல்லிட்டாலே இன்னும் நல்லா திருடுறான் போல இருக்கே அப்படின்றா. அப்படின்னு நினைக்கிறான் அவன். எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியான்னு கேக்குறா. உடனே அவன் சொல்றான், நன்னா திருடுன்னு சொல்லிட்டால அப்படியே, அதேதான் எனக்கு முக்கியம், அதை காட்டிலும் லோகத்துல சத்தியம்னு ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்றேன்னு பண்ணிச்சறான். இனிமே பொய்யே சொல்லாம இரேன் அப்படின்றா. பொய் தானே, சொல்ல மாட்டேன் போ அப்படின்றான். சரின்னு மறுபடியும் திருட போறான், அம்மா உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திருட போறான், எதுல வரான் ஒருத்தன் கேக்குறான், எங்க போற அப்படின்னு. இவன் தான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டானே, அதை சத்தியம் வாங்கிட்டால, அதனால நான் ராஜா அரண்மனைக்கு திருட போறேன் அப்படின்றான். சரி திருட தானே போற, நானும் வரேன் அப்படின்னா. சரி வான்னு ரெண்டு பேரும் போறான். ஒருத்தன் நடுவு வழியில வந்தவன் வெளியில நிக்கிறான், இவன் உள்ள போய் பொட்டியை திறந்து திருடுறான். பொட்டியில பார்த்தா விலை உயர்ந்த மூன்று ரத்தனங்கள் இருக்கு. அந்த ரத்தனங்கள்ல ரெண்டு எடுத்துக்கிறான், இன்னொன்னு தங்கியே வச்சுடுறான். ஏன் அப்படின்னா அந்த ரத்தனத்தை அனாவசியத்துக்கு உடைக்கணும், இவன் பொய் சொல்ல மாட்டான், ரெண்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒன்ன அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரெண்டை இவன் எடுத்துக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான். அதனால ரெண்டு எடுத்துக்கிறான், ஒன்னு அங்கேயே வச்சுடுறான், ரெண்டு எடுத்துட்டு வந்து ஒன்னு கையில கொடுத்துட்டு ஒன்னு இவன் எடுத்துன்னு போயிடுறான். அத மந்திரி பார்க்கறான், அந்த தேசத்து மந்திரி. ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சு திருடின்னு போயிட்டான்னு தெரிஞ்சு அந்த ஒன்னையும் எடுத்து வச்சுட்டு மூணையா திருடின் போயிட்டான்னு பொய் சொல்றான். மறுநாள் எல்லாரும், இவனே மந்திரியே நடிக்கிறான். இப்ப மறுநாள் எல்லாரும் ரத்தனத்தை காணமே, ராஜ்ய ரத்தனத்தை காணமே காணமேன்னு தேடுறா. திருடனை போய் பிடிச்சின்னு வரா, மாட்டின்ட்டான், பிடிச்சின்னு வரா. நீ மட்டுமா திருட வந்த? இல்ல, என்னோட இன்னொருத்தன வந்தான். அவன் எங்க போனான்னு தெரியல. அவனை பார்த்தா அடையாளம் சொல்வியா, நீ எத்தனை திருடின? ஒன்னுதான் திருடின, இன்னொன்னு அவங்கிட்ட கொடுத்துட்டேன். அப்ப இன்னொன்னு மூணு இருந்தது? ஆமா மூணு இருந்தது, நான் அங்கேயே வச்சுட்டேன். சரி யார் திருடினா? இப்போ திருடனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ராஜா என்ன பண்றான், உள்ள போயிட்டு வெளியில வரான். பார்த்தா நேத்து ராத்திரி அந்த திருடனா வேஷம் போட்டு இருந்தான, அதே மாதிரி வேறான். இப்ப இதுல என்ன தெரியுது, ராஜா தான் ஊர் காவலுக்காக வேஷம் போட்டுன்னு போயிருக்கான்னு தெரியுது. அப்ப அங்க வந்து பாக்குறான், எனக்கு தெரியும், இவன் ஒன்னு எடுத்துனா நான் ஒன்னு எடுத்தேன், இன்னொன்னு மந்திரி தான் எடுத்தாருன்னு சொல்லி மந்திரியை சிறைச்சாலையில போட்டுடுறான். அப்ப பொய்யே சொல்லாதவனுக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது. அப்போ அம்மா என்ன பண்ணா, நீ இனிமே திருடாதேன்னு சொல்லல, நீ இனிமே பொய் சொல்லாதேன்னு சத்தியம் வாங்கிண்டா. அப்ப பொய் சொல்லக்கூடாதுன்றது எவ்வளவு முக்கியம்ன்ற தெரியறது இல்லையா. ஆனால்தான் செய்யாதன்னு செய்யோம், தீக்குறளை சென்று ஓதோம்னா. ஒருத்தரை பத்தி ஒரு இடத்துல கோல் சொல்றதுன்றது ரொம்ப தப்பு, அதை சொல்லவே கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல அப்படி சொன்னான். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி யாரை குறித்தும் வீணாக பேச மாட்டோம்னு சொன்னார், பொய்யான வார்த்தைகளை பேச மாட்டோம்னு சொன்னார். அப்ப ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா வைராக்கிய பஞ்சகத்துல, க்ஷோணி கோண சதாம்ச பாலன கலா துர்வார கருவா நலன். இப்ப எனக்கு எந்த எந்த பொருள் மேலேயும் ஆசை கிடையாது, இப்ப எனக்கு வேண்டாம், என்னால கொடுக்க முடியாது. ஆந்தனையும் கை காட்டி இப்ப யாரை கொடுக்கணும், எனக்கு கிடைக்கலன்னா கூட இன்னொருத்தர் கொடுக்கணும் இல்லையா. அப்ப அவனை கை காட்டி விடணும், கை காட்டி விடுறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு நம்ம பாத்துக்கு வரவாழ ஒண்ணுமே கொடுக்க இயலாதவன் ஆத்துக்கு அவன் கை காட்டி விடக்கூடாது. அவன் கொடுப்பான், அவன் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுவான்றத வச்சுட்டு நாம கொடுக்கணும். பெருமாள் சொல்றாரு இல்லையா நாஸ்தி, இந்த எண்ணம் இருக்கணும். இந்த தேசிகன் சொல்றாரு நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்திமே அஸ்தி செயலாகிற வஸ்து பைதாமகம் தனம்னு. அவர் என்ன சொன்னாரோ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கணும், எதுவும் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை, எல்லாம் பாகவதாளுக்கு சேரட்டும், பெருமாளுக்கு சேரட்டும் அப்படின்னு இந்த எண்ணம் இருக்கணும். அப்போ அப்படி ஐயனும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, இப்ப கை காட்டி தானும் கொடுக்க வேண்டும், அங்கே போங்க கொடுப்பான்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கணுமே தவிர கிடையவே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. பாந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோரம்பாவாய், உயுமாறு இந்த பரமநடி பாடி நாட்காலே நீராடி கை காட்டி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், இந்த ஆறு விஷயங்களையும் உய்யுமாறு உஜ்ஜீவிக்கத்துக்கு தகுந்தவாறு எண்ணி நாம் வாழணும் அப்படின்னு ஆச்சியார் சொல்றார். இதே விஷயம்தான் இது சுவாபதேசார்த்தமா பார்க்கும்போது ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம்னு ஷட்விதா சரணாகதி சொல்லியிருக்கு இல்லையா, அந்த ஆறு சரணாகதியை வச்சுட்டு நாம இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லணும். இதோட இந்த இரண்டாம் பாசுரத்தோட உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாம் பாசுரம், தாசன் கவிதார் கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.